சிந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. போதிலும் சேர்ந்தேதான் பொறுக்கணும் இர கேட்கணும். உன்னை விட இந்த உலகத்தில் சிறந்தது ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. உன்னை விட உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை, எவளும் வாழ்க்கதரவந்தாவிருமாண்டி வாழ்த்து சொல்ல சந்திர வருவாண்டி. சாதிசனமெல்லாம் அவன் தாண்டி கேட்ட வரம் உடனே தந்தாண்டி. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை, யாரும் இல்லை.